இன்பத்தேன் மாறி பேயுதே. வான்மேதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. வான்மேதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே. வண்ணம் சேர்க்கலாமதே சுகாதீதமே அனுராக கீதம் ஸ்ருதியோடு பாடும் மதுவண்டு கேளாய். சதானந்த ஜீவிய கானம் இதே வான்மீதிலே இன்பத்தே மாறி பேயுதே. வண்ணம் சேர்க்கலாம் வசந்தத்திலாடும் நற்செந்தும் நீயே மையல் கொண்டு நாடும் தமிழ் தென்றல் நானே. வண்ணம் சேர்க்கலாமதே சுவண்ணிலாவிலே வான்மீதிலே வான்மீதிலே இன்பத்தே மாறி பேயுதே. மனம் ஒன்று சேர்ந்தே உறவாடும் போது மறுவும் மாதம் தனக்கீடு ஏது. இணைந்த போகமும் ஆகாது வான்மீதிலே இன்பத்தே மாறி பேயுதே. வண்ணம் சேர்க்கலாம்